శ్రీమన్నూతనరంగనాథరేతరాబ్ధాత్మవిద్యాలయం శ్రీమన్నూతనలక్ష్మణార్హత సంప్రాప్తతుర్యాశ్రమం శ్రీవాసేంద్రకటాక్షసంతరసుధాలక్ష్యాత్మయోగాంక్షితం శ్రీమన్నూతనవాగధీశయమినం భక్త్యాశ్రయామో గురుం నవ్యవాగీషయోగీంద్రాయాస్య పరసేవినం బ్రహ్మతంత్ర స్వతంత్రహర్యం భజామ స్వాత్మసంపదం. యస్య వాగ్వృద్ధి పర్యంతా ఇతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన గణస్వరూపం విజ్ఞాన విచారణ బద్ధదీహిక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. శ్రీ విష్ణుచిత్తకులనందన కల్పవల్లీం శ్రీరంగరాజహరిచందన యోగదృశ్యాం సాక్షాక్షమాం కరుణయా కమలామివాన్యాం ఘోరామనన్యశరణశరణం ప్రపద్యే. సభాయై నమః. వేదం అనైతుకుం విత్తాగుం என்ற தலைப்பில் இன்று நாம் 21வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சொரியும் வல்லர் பெரும் பசுக்கள் என்று சொல்லக்கூடியதான பாசுரம். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் சில உபனிஷத்து வாக்கியங்களை அறிவுடையாய் அறிவுராய் ஊற்றமுடையாய் இது மாதிரியான வரிகளில் காண்பிக்கிறாள். வேதமானது மிக உயர்ந்த ரீதியில் எம்பெருமானுடைய புகழை பரப்பிக் கொண்டிருக்கின்றது. சர்வம் கல்விதம் பிரம்ம தத்துவமசி ஸ்வேதகேதோ, இது சாந்தோக்கியோபனிஷத் வாக்கியம். அதே மாதிரி ஆத்மாவா அரே திருஷ்டவியாக ஸ்ரோதவியாக மந்தவியாக நிதித்யாசித்தவியாக, இப்படி பல உபனிஷத்துக்கள் அவனே பரம்தத்துவம் என்றும் அவனையே அடைய வேண்டும் என்றும் அதை நாம் நன்றாக வேதாந்தங்களின் அடிப்படையிலே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் தெரிவிக்கின்றன. ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அவ யாரு? பரபிரம்மோ. அவன்தான் உண்மையான தத்துவம். யக்ஞேச்ச அச்சுத கோவிந்த மாதவ அனந்த கேசவ கிருஷ்ண விஷ்ணோஹோ ரிஷிகேஷ வாசுதேவ நமோஸ்துதே அப்படின்னு அவனையே தத்துவமாகவும் பரமாகவும் பிரம்மமாகவும் உபனிஷத்துக்கள் பலவிதமாக அவனை பற்றி தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த விஷயங்களை ஆண்டாள் நாச்சியார் இந்த இடத்துல மிக அழகாக காட்டுகிறாள். ஜென்மாத்யஸ்ய யதஹா அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு, பிரம்மசூத்திரம். அது 2வது சூத்திரம். சிருஷ்டிஸ்திதி பிரளயங்களுக்கு அவனே கர்த்தாவாக இருக்கின்றான். எவனிடத்திலிருந்து இந்த அண்ட சராச்சரங்களும் உண்டாகின்றதோ அவனே பிரம்மம் என்று சொல்லப்படுகிறது. யதோவா இமா நிபூதா நிஜாயந்தே ஏ நஜாதா நிஜீவந்தி, இந்த மாதிரி எல்லாம் உபனிஷத்து வாக்கியங்கள் அவனே ஜகத்காரணபூதன் என்பதை தெரிவிக்கின்றன. பாகவதத்தில் முதல் ஸ்லோகம் இருக்கு, ஜென்மாத்யஸ்ய யதோன்வயாத் இதரதச்சார்த்தேஷு அபிஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவையே முஹ்யந்தி யத்சூரயா தேஜோவாரி மிருதாம் யதா வினிமயோ எத்திர திருசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்தியம் பரம் தீமகி அப்படின்னு ஒரு ஸ்லோகம், பாகவதத்தினுடைய முதல் ஸ்லோகம். இது எல்லாவற்றையுமே இங்கு மிக அழகாக காண்பிக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, இந்த பாசுரம் இருக்கு பெரியோர்களால் மிக அழகாக சொல்லப்படக்கூடிய பாசுரம். ஏன்னா வரதராஜன் சாக்ஷாத் அத்திகிரி அருளாளப் பெருமாள் விஷயமாக சொல்லக்கூடிய பாசுரமாகவும் இதை வியாக்கியானம் செய்கிறார்கள். த்விரத சிகரி சீம்னா சத்பவான் பத்மயோனே என்று தொடங்கக்கூடிய சுவாமி தேசிகனுடைய ஸ்லோக பிரகாரம் இந்த பாசுரத்தை நம்மால் அன்வயம் செய்ய முடியும். அந்த அளவிற்கு இந்த பாசுரம் மிக உயர்ந்த பாசுரமாக இருக்கின்றது. அபார பாப்மா திவ்யோ தேவ ஏகோ நாராயணஹா என்று சொல்லுவது போல, எம்பெருவான் அஸ்வமேத மகா யஜ்ஞத்திலே வபாஹோமத்தின போது ஆவிர்பவித்தவனாக இருக்கக்கூடியவன் அத்திகிரி அருளாள பெருமாள். அவனுடைய பிரபாவத்தை பறக்க பேசக்கூடிய பாசுரம். அதுபோல ஆச்சாரியர்களுடைய பெருமைகளையும் இங்கே பறக்க பேசப்படுகிறது. ஏற்ற கலங்கள் ஏற்கும்படியான அதிகாரிகள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஏற்ற அப்படின்னா உயர்ந்த அப்படின்னு அர்த்தம். சோதித்தே பிரதிபாத்திரே சம்பிரதாயே பிரதீபம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதித்தார். சோதனை பண்ணி பார்த்துத்தான் ஆச்சாரியர்கள் சில விஷயங்களை சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. சம்வத்சரம், ததர்தம் வா, மாசத்திரயம், அதாபிவா என்பதெல்லாம் இந்த விஷயத்திலே பிரமாண ஸ்லோகங்களாக சுவாமி தேசிகனாலே சாதிக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி கிரகிக்கக்கூடிய கலம் ஏற்கும்படியான அதிகாரிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு வருஷ காலமாவது பரீட்சை பண்ணி பார்த்து தான் உபதேசம் பண்ணுவார்கள் அப்படின்னு சொல்றார். இதே சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்தில் சொல்லும் பொழுது, குரங்கு கை பூமாலை போலே அம்பலத்தில் அவல் பொறி போலே அப்படின்னு சொல்றார். சாதக பக்ஷிய போல சிஷ்யனும் உபதேசத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டது. பெரியோர்கள் இந்த இடத்திலே ஆச்சாரியனுடைய பெருமைகளை காட்டும் பொழுது பிரம்மச்சரிய விரதத்தில் உபநயனத்தின் போது இந்த வேத வாக்கியங்கள் அங்கே சொல்லப்படுகின்றன. அதில் எப்படி இருக்கு அப்படின்னா, ஆச்சாரியா தீனோ பவ, அபோஷான கர்ம குரு, இந்த மாதிரியான வாக்கியங்கள்லாம் உபநயன காலத்தில் வரக்கூடிய வாக்கியம். அதாவது ஆச்சாரியனுக்கு அதீனமாக நீ இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார்னா, உபநயனம் பண்ணிக்கொள்ளக்கூடிய அந்த குழந்தை இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லும். தீர்த்தத்தையே பருக வேண்டும், பருகுகின்றேன். ஆச்சாரியனை காட்டிலும் மட்டமான உடையையே உடுத்திக் கொள்ள வேண்டும், உடுத்திக் கொள்கிறேன். ஆச்சாரியனை காட்டிலும் கீழே உட்கார வேண்டும், உட்காருகின்றேன். ஆச்சாரியன் சொன்னதைத்தான், ஆச்சாரியன் சொன்னால்தான் உட்கார வேண்டும், உட்காருகின்றேன். இப்படியெல்லாம் சொல்லப்படுறது உபநயன மந்திரங்களின் மூலமாக. அந்த மாதிரி விஷயங்கள் ஆச்சாரியனுக்கு நாம் எப்படி கட்டுப்பட வேண்டும் என்பதெல்லாம் இந்த பாசுரங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஆச்சாரிய வர்க்கமே உயர்ந்த தயையுடன் கூடிய பசுக்கள் என்று இந்த இடத்திலே பெரியோர்கள் அருளி செய்கிறார்கள். பசுவுடைய நான்கு முளைகளிலிருந்தும் பால் வருகிறது, எல்லாம் ஒரே பால். அதே போல ஆச்சாரியர்கள் சொல்லக்கூடிய உயர்ந்த விஷயங்கள் நான்கு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் எல்லாமே பரதத்துவமான பெம்பெருமானை பற்றியே பேசப்படுகிறது. முதல்ல கிரந்த சதுஷ்டயம், பிரம்மசூத்திரத்திற்கு வியாக்கியானமாக இருக்கக்கூடிய ஸ்ரீபாஷ்யம், அதன் பிறகு எம்பெருமானாலே அருளி செய்யப்பட்டதாக இருக்கக்கூடிய பகவத்கீதையினுடைய பாஷ்யமாக இருக்கக்கூடிய பகவத்கீதா பாஷ்யம், அதே மாதிரி திருவாய்மொழியினுடைய அர்த்தங்களை தெரிவிக்கக்கூடியதாக பகவத் விஷயம், ரகசியார்த்தங்களை போதிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஸ்ரீமத் ரகசிய திரைசாரம், இது நான்குமே கிரந்த சதுஷ்டயங்கள் என்று விளக்கப்படுகின்றன. பிரம்மசூத்திரத்தினுடைய பாஷ்யமா இருக்கக்கூடிய ஸ்ரீபாஷ்யத்தினுடைய பெருமையானது பூர்ணமாக இந்த பாசுரத்திலே ஆங்காங்கே விளக்கப்படுகின்றன. பிரம்மசூத்திரம் ஸ்ரீபாஷ்யம் நான்கு அத்தியாயங்களை கொண்டது, 16 பாதங்கள், 545 சூத்திரங்கள். இது எல்லாமே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய உயர்ந்த நிலையை விளக்குவதற்காக ஏற்பட்ட ஒரு விஷயங்கள். பரத்வம் என்பதை காட்டி அதற்கு தடையாக இருக்கக்கூடிய வாக்குகள் எல்லாவற்றையும் நீக்கி சாஸ்திர பிரக்கிரியுடன் அந்த பரத்துவத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே ஸ்ரீபாஷ்யத்தினுடைய நோக்கம். எம்பெருமான் சர்வரக்ஷகன், சர்வதா ரக்ஷகன், சர்வத்திர ரக்ஷகன் என்பது ஸ்ரீபாஷ்யத்திலே சொல்லப்படுகிறது. மோட்சத்தை அளிக்கக்கூடியதான பலப்பிரதன் என்பதும் ஸ்ரீபாஷ்யத்தில் நிலைநாட்டப்படக்கூடிய ஒரு விஷயம். அதாதோ பிரம்மஜிக்யாசா என்று தொடக்கமாக அனாவிருத்தி சப்தாத் அனாவிருத்தி சப்தாத் என்பது வரை இந்த பாசுரத்தில் சொல்லப்பட்ட அர்த்தங்கள் எல்லாமே அங்கே காட்டப்படுகின்றன. பெருமாள் எப்பேற்பட்டவன், எப்படி இருக்கிறான் என்பது எல்லாவற்றையும், உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் என்பதாக முதலத்தியாயத்திலே காட்டிய விஷயங்கள் எல்லாமே ஜகத்காரண பூதனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை இந்த உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் என்பது மூலமாக அறிந்து கொள்ளலாம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வல்லல் பெரும் பசுக்கள் என்பதன் மூலமாக இரண்டாவது அத்தியாயத்தினுடைய அவிரோதாத்தியாயத்தினுடைய சாரமானது சொல்லப்படுகிறது. ஆச்சாரியன் எப்படி உபதேசிக்கிறார்களோ அதை கிரகிக்கக்கூடிய சக்தி படைத்தவர்களாக இந்த சிஷ்யர்கள் இருக்க வேண்டும். பரமதங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் கிரகித்துக் கொள்ளக்கூடாது என்பதானது சொல்லப்படுகிறது. அறிவுராய் ஊற்றமுடையாய் இவைகளின் மூலமாக மூன்றாவது அத்தியாயத்தினுடைய சாரமானது சொல்லப்படுகிறது. புகழ்ந்தேலோரம்பாவாய் எம்பெருமான் நமக்கு சர்வ பல பிரதனாக இருக்கக்கூடியதான எம்பெருமான் நமக்கு நான்காவது அத்தியாயத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் மோட்சத்தை அளிப்பதற்கு தயாராக இருக்கிறான். ஆகையினாலே அவனை புகழ்ந்து பாட வேண்டும் என்ற விஷயத்தையும் ஆண்டாள் நாச்சியார் இந்த இடத்திலே சொல்லி பிரம்மசூத்திரங்களுடைய முழு அர்த்தத்தையும் இந்த இடத்திலே காட்டுகிறாள் ஆண்டாள் நாச்சியார் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். இதோடு இந்த உபன்யாசத்தை பூர்த்தி செய்து கொள்கிறேன். நாளை பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.